లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం ఆత్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థలితరాణి త్రినాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రీ గతిందో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్ కిల శక్తిధరస్వదాన్నా అన్యాత్ హస్తచరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాస ద్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత్తుడి ఉపన్యాసత்துல இன்னைக்கு நம்ம 68வது சூர்ணிக்கையை பார்க்கலாம். விகத பய விபுத பரிபிரட விபோதித வீர சயனாசாயித வானர பிரத நௌகா. விகத பய விபுத பரிபிரட விபோதித வீர சயனாசாயித வானர பிரத நௌகா அப்படின்றது இந்த சூர்ணிக்கை. விகத பய போயிருக்கக்கூடிய ஒரு பயத்தை உடைய விபுத விபுதாதிப அதாவது விபுத பரிபிரிடன் அர்த்தம் தேவதைகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரனாலே விபோதித்த எழுப்பப்பட்ட வீரசயன வீரர்களுக்கு உசிதமான சயனத்திலே யுத்தகலத்தில் சயனித்துக் கொண்டிருக்கும்படி சாயித்த படுக்கும்படி செய்யப்பட்ட அதாவது யுத்தத்திலே ஒருவருக்கொருவர் போரிடுகையிலே மரணித்த வானர பிரதனா வானர சேனைகளுடைய ஓகா அப்படின்னா பிரத நௌகா அல்ல பிரதனா ஓக ஓகன சமூகம் அர்த்தம் ஓகம் அப்படின்னா சமூகம் அர்த்தம் அந்த சமூகத்தை உடையவனேன்னு சொல்றார். சாரமான அர்த்தம் இந்த சூர்ணிக்கு இது ராவண வதம் முடிந்ததுனால எம்பெருமானிடத்திலே தேவர்கள் சரணாகதி பண்ணிக்கொண்டபடி பெருமாள் இந்திராதி தேவதைகளுக்கு ஏற்பட்ட ஒரு கலக்கத்தை ராவண வதத்தின் மூலமாக போக்கடித்தார். அதனாலே இந்நாள் வரை இந்திரனுடைய ஹிருதயத்தில் இருந்த பயமானது சக்கரவர்த்தி திருமகனாலே போக்கடிக்கப்பட்டது. அந்த ஒரு சந்தோஷத்தினால இந்திரன் அந்த வானர சேனைகள் ராமனோடு இருக்கக்கூடிய வானர சேனைகள் யுத்தத்தில் மரணமடைந்தபடியினால அவர்களை எல்லாரையும் மீண்டும் உயிர் பிழைத்து எழும்படி பண்ணார் அப்படின்றது இந்த சூர்ணிக்கையினுடைய ஒரு அர்த்தம். அதனால பெருமை கொண்டவன் எழுப்பும்படி எழுப்பணும்னு பெருமாள் கட்டளையிட்டார். அதை கேட்டு இந்திரன் அவர்களை எழுப்புறான். இந்த மாதிரி ராமனுடைய கட்டளைக்கு இணங்க இந்திரன் வானரர்களை எழுப்பணும்ன்ற ஒரு வரம் கேட்டீரு, அதிலிருந்தே உம்முடைய ஒரு பராக்கிரமம் தெரியுது. எல்லா வானரர்களையும் இப்போவே எழுப்புறேன் அப்படின்றான். இது மாதிரியான ஒரு ஸ்தோத்திரம். ஏதத் ஸ்ருத்வா சுபம் வாக்கியம் பிதாமஹ சமீரிதம் அங்கேனாதாய வைதேகீம் உத்பபாத விபாவசுஹ விசுத்த பாவாம் நிஷ்பாபாம் பிரதிக்ருண்ணீஸ்வராகவ நகிஞ்சித் அபிகாதவ்யம் அஹம் ஆஜ்ஞாபயாமிதே அஹம் ஆஜ்ஞாபயாமிதே. பிரம்மாவுடைய வார்த்தை இது. பிராட்டியை சேர்த்துக்கணும் அப்படின்னு பிரம்மா சாதித்தார். அதை கேட்டு லோக அபவாதத்திற்கு பயந்துதான் நான் அவளை அக்னி பிரவேசம் பண்ண வைத்தன தவிர அடியனுக்கு அவ பேர்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு பிரம்மாவிடத்துல பதில் வார்த்தையே சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார். உடனே இந்திராதி தேவதைகள் எல்லாம் அங்க பெருமாளுக்கு வேண்டிய சௌகரியங்களை பண்றதுக்காக தயாரா இருக்கா. பெருமாள் இந்திராதி தேவதைகள் இடத்துல பிரார்த்திக்கிறார். அகாலே சாபி முக்கியானி மூலானி சப்பலானி நத்யஸ்த விமலாஸ்தத்ர திட்டேயூர் யத்ரவாணரா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இந்த இடமெல்லாம் சரியா போகணும், வானரர்கள் வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கணும், அந்த வானரர்கள் எல்லாம் நீங்க மறுபடியும் எழுப்பணும் அப்படின்னு இந்திரனிடத்திலே பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே இந்திரன் சொல்றான், தேவரீர் எப்படி சாதித்தேரோ அதை சாதித்தோரோ அதன்படி பண்ண வேண்டியது என்னுடைய கட்டளை. தேவரீருடைய திருவுள்ளத்துக்கு ஒரு உகந்ததான விஷயத்த அடியவங்களிடத்துல கேட்டபடியினால பயந்துட்டே இருந்தும் ஏதாவது பெரிய விஷயமா இருந்தால் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா, பிரத்யுபகாரம் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு பயந்துட்டே இருந்தோம். ஆனால் சக்கரவர்த்தி திருமகனே, எங்களால முடிஞ்ச விஷயத்தான் நீங்க கேட்டிருக்கீர்கள், அப்படி நீ கேட்டதுனால நாங்க அத தேவரீருடைய அனுகிரகத்தின் பேர்ல தேவரீர் சாதித்த விஷயத்த வானரர்களை மீண்டும் உயிர் பெற வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ எங்ககிட்ட கேட்டதுனால நான் பண்றது காத்துட்டே இருக்கேன். ஏவோ முக்தஸ்துகா குஸ்தகா பிரத்யுவாச்ச கிருதாஞ்சலின் எதி பிரீத்தி சமுத்பன்னாமை சர்வஸ்வரேஸ்வரா வக்ஷாமி குருதே சத்யம் வசனம் வரதாம் வர மமஹேதோ பராக்ராந்தா ஏகதா யம சாதனம். யமனுடைய இருப்பிடத்திற்கு என்னுடைய வேலையினாலே, அதாவது என் காரணத்தின் பொருட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு உதவியை அவள் பண்ணவே அவ எல்லோரும் யமனுடைய ஒரு இருப்பிடத்திற்கு சென்றார்கள். ஆகையினால அவர்களை எழுப்பி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் நீங்கோ அப்படின்னு பெருமாள் பிரார்த்தித்தபடி அவ எல்லாருமே மொத்த பேருமே எழுந்துக்கும்படி தேவர்கள் கட்டளையிட்டான். அவளுக்கு ஒண்ணுமே இருக்காது, எந்த விதமான ஒரு எந்த விதமான வியாதியுமே அவளுக்கு இனிமேல் அண்டாது. சுதந்திரமாக அவர் எங்க வேணா இந்த அண்ட சராச்சரங்கள் இருக்கக்கூடிய இந்த லோகத்துல எங்க வேணாலும் வானரர்கள் சுதந்திரமா போலாம். இனி வரைக்கும் பாருங்க, வானரர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸ்ன்றதே கிடையவே கிடையாது. எங்க வேணா அவ சௌகரியத்து போவா, அவ எங்க வேணா நுழைவாவா. இது தேவேந்திரன் கொடுத்த வரம். இது லோகத்துல அவ வந்து நிரோகர்களாக இருப்பா, ஆரோக்கியம் சிறந்ததாக இருக்கும். ஒரு அவ நினைத்தத அவளால் அடைய முடியும். தத்த சமுத்திதா சர்வே ஹரிபுங்கவாக எப்படி எழுந்தானா, ராத்திரி தூங்கிட்டு காத்தால எழுந்துக்க கூடியவா, எப்படி எழுந்துப்பாளோ அத மாதிரி எழுந்தாள், எழுந்துகிறார்கள் அப்படின்னு இந்திரன் பெருமாளிடத்துல சொல்றான். அதை கேட்டது ரொம்ப சந்தோஷத்தோட சக்கரவர்த்தி திருமகன் இந்திரனிடத்தில் கிருதஜ்ஞதை தெரிவிக்கிறார். இது 68வது சூர்ணிக்கை. இந்த சூர்ணிக்கையினால சுவாமி தேசிகன் வானர கூட்டங்கள்லாம் எழுந்த விஷயத்தையும் தேவேந்திரன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண விஷயத்திலும் தேவேந்திரனுக்கு பெருமாள் கிருதஜ்ஞதை தெரிவித்த விஷயத்தையும் அற்புதமாக சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நான் இன்னும் 4 நாட்கள்ல பட்டாபிஷேகம், 68வது சூர்ணிக்கை, 76 சூர்ணிக்கைகள் இருக்கு. 68வது சூர்ணிக்கை பூர்த்தி ஆயிடுச்சு. இருக்கக்கூடிய 4 நாட்கள்ல இந்த 6 சூர்ணிக்கையை பார்த்துட்டு 14வது தேதி ராம பட்டாபிஷேகத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு உத்தரகாண்டம், யுத்தகாண்டம் அதோடு பூர்த்தியாகுது. உத்தரகாண்டம் உத்தரகாண்டத்தை பார்த்தால் 14 சூர்ணிகைகள் இருக்கு. ஆகையினால அது ஒரு 7 நாள் எடுத்துட்டு, இல்ல 6 நாள் எடுத்துட்டு அதையும் இங்க உபன்யசிச்சுட்டு கடைசி நாள் பலஸ்ருதி யதாசௌகரியம் எப்படி பண்ணணுமோ. ஏன்னா கும்ப கம்பீரம்னு சுவாமி தேசிகன் பிரயோகம் பண்ணியிருக்கார் கடைசியில. ரகுவீர கத்தியத்தை கும்ப கம்பீரத்துவம் எப்படி வரும் நம்ம சொல்லணும். மற்ற ஸ்தோத்திரங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த ஸ்தோத்திரத்துல காட்டணுமோ சுவாமி தேசிகன் விஷயத்துல. கவிகதக சிம்ம கதித்தம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம்னு சாதிக்கிறார். ஆகையினால கும்ப கம்பீரத்தும் இந்த ஸ்தோத்திரம் பூர்த்தியாக இருக்கு. வார்த்தைகள்ல ஒரு பிரயோகங்கள், அந்த பிரயோகத்தெல்லாம் நாம் காமிக்கணும். ஆகையினால பலஸ்ருதி 2 நாட்களுக்கு ஆகும். சத்ருமுகேஸ்வர முகைகி 1 நாளும், கவிகதக சிம்ம கதித்தம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம்ன்றது 1 நாளும் பார்த்தால் 20 தேதி 21 தேதி 15 தேதியிலிருந்து ஆரம்பிச்சு 19 தேதிக்குள்ள நாம யுத்தகாண்டத்தை பூர்த்தி பண்ணிடலாம். ஆகையினால 21/4/2019 இந்த ரகுவீர கத்தியம் உபன்யாசமானது பூர்த்தி ஆறுதுன்றத தெரிவிச்சுட்டு, இவ்வளவு நாள் எப்படி அடியனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து அடியனை அனுகிரகம் பண்ணேரோ பண்ணீங்களோ அது மாதிரி இனிவரும் நாட்கள் இன்னும் ஒரு 11 நாட்கள் அடியனை இதே போல அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இத்தோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.